ஒரு சமயம் திருப்புட்குழி என்ற திவ்ய தேசத்தில் ஒரு வகை விஷஜ்வரம் பரவி அதனால் மக்கள் பெருந்துயர் அடைந்த போது சுவாமி தேசிகன் சுதர்சனாஸ்தகத்தை அருளி செய்து சக்கரராஜனை துதிக்க அதனால் அந்த நோய் தீர்ந்தது என்று கூறுவர். இந்த ஸ்தோத்திரத்தின் அனுசந்தானத்தால் இன்னும் பலர் வேண்டிய பலன்களை அடைந்து வருகின்றனர். இந்த ஸ்தோத்திரத்தில் கடைசியான பரஸ்ருதி தவிர 8 ஸ்லோகங்கள் உள்ளன. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் 8 விழிகள். ஒவ்வொரு ஸ்லோகத்தின் கடைசி பாதமும் ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா என்று பூர்த்தி அடைகிறது. இவ்வாறு சுதர்சனரே வெற்றி பெறுவீராக என்று 16 முறை கூறப்படுகிறது. ஸ்லோகங்கள் அழகாய் ஓசை நயமுடையவை, பொருள் புரிந்தவை. சுதர்சன அஷ்டகத்தை அனுசந்தித்து எல்லா நன்மைகளையும் பெறுவோமாக.